கர்ப்பகிரகத்துக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏழச்சன் சர்ப்பகரியன் பேரு. அப்போ கையை அவசியம் தனிச்சுன்னு பாம்பு புத்துக்குள்ள நுழையிறது மாதிரி அப்படி வேகமா போறாப்புல ஏழை பண்ணி காட்டுவான். அதனால பலவித கதிகள் ரங்கநாதனுக்கு உண்டு. அப்படி ஊர்வன்சான கதி வைக்கிற காலத்துல அப்போ அது அதுக்கு தகுந்தபடி ஜில்லு ஜில்லுங்கிற சப்தமானது வெவ்வேறாக மாறும். தெரிஞ்சா அந்த வெவ்வேறாக மாறுகின்ற அந்த ஒளியல் எல்லாம் இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா பாதுக்கு சுத்ததாரம் ஊரடி அடியை வைக்கச்ச காதுக்கு ரொம்ப இனிதாக இருக்கு. அந்த சிஞ்சாநாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். அது எப்படி இருக்கு இந்த சிஞ்சநாதம் கேட்டான். சிங்களா பந்தரம்யான் சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த காலம் வச்சோன்னா எடுத்து அப்புறம் அடுத்த காலம் வைக்கிறார், அடுத்த காலம் அங்க வச்சிருந்து மறுபடியும் இன்னொரு அடுத்த காலம் வைக்கிறார். இப்படி மாத்தி மாத்தி வர காலத்துல இதனால் அடி வைப்பினால ஏற்படக்கூடிய பாதியில் அடியில் இருக்கும்படியான இந்த மனிதனுடைய ஒலியானது ஒரு நிமிஷமாக தொடர்ந்து சங்கிலி மாதிரி கேட்டு இருக்கு. அதை கேட்டு அனுபவிக்கிறார். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீ இன்னொரு அரசன் சொல்லிக்கிறது வேதபாராயணம் பண்ணுவான். அந்த வேதபாராயணம் பண்றது மாதிரி கேட்கறது அந்த ஒலின்னா வேத பாராயணத்துல சம்மிதா பாராயணம் பண்ணுவான். உட்கார்ந்து பாராயணம் பண்ணச்ச சம்மிதா பாடம் எப்படி இருக்கோ அப்படியே வெளிச்சா பாராயணம் பண்ணிட்டு போவா சொல்றத்தோட தெரிஞ்சா. அப்புறம் பதபாடம்னு சொல்ற வழக்கம், பதம் பிரித்து பதம் பிரித்து பாராயணம் பண்றதுக்கு பதபாடம்னு பேரும். அப்புறம் கிரம பாராயணம் சொல்லுவா. இந்த கிரம பாராயணம் பண்ணச்சு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக்கே முதல்ல ரெண்டு பதத்தை சொல்லுவான். அப்புறம் ரெண்டாவது பதத்தையும் மூணாவது பதத்தையும் சேர்த்து சொல்லுவான். அதுக்கப்புறம் மூணாவது பதத்தையும் நாலாவது பதத்தையும் சேர்த்து சொல்லுவான். அதாவது முன்னாடி ஒரு பதத்தையும் பின்னாடி வரப்போற ஒரு பதத்தையும் சேர்த்து சேர்த்து இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே போவான். தெரிஞ்சா இதுக்கு கிரம பாடம்னு பேரு. தெரிஞ்சுதா அதே இந்த ஸ்லோகத்திலேயே தாத்தாச்சார சாமி அதை பண்ணி காட்டிருக்காரு அழகாக. எப்படின்னு கேட்டா அபியசிந்தியோ கிரமம் அனுபமம் ரங்கபர்த்தருவிஹாரே அப்படின்னு சொன்னா இதுக்கு சம்மிதா பாடம் பேரு. அபியசிந்தியோ கிரமம் அனுபமம் ரங்கபர்த்து விஹாரே அப்படின்னு பிரிச்சா இதுக்கு பத பாடம் பேரு. கிரம பாடம்னாக அபியசிந்தியோ கிரமம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கிரமம் அனுபமம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அனுபவம் ரங்கபர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரங்கபர்த்து இப்படி ஒன்னும் அஷ்டபத்து இடத்தோட சேர்த்து சேர்த்து சொல்றது இருக்கு. இதுக்கு கிரமபாடம் பேரும். அந்த கிரமபாடம் கிரமபாராயணம் பண்றது போல இதுக்கு இந்த ஒலியை கேட்டா அப்படின்னா ஏன் கேட்டிருக்கேன். மின்னடி வச்சு அதுலேருந்து அவர் அடுத்த அடி, அடுத்த அடி வச்சு அந்த ஒலியோட சேர்த்து அதுக்கு அடுத்த அடி. ஆக மின்னடி வைப்பினுடைய ஒலியும் அடுத்த வைப்பின் ஒலியும் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு சிங்களா பந்தரம் ஒரு செங்கை தொடர் மாதிரி வரிசா கேட்டுருக்கு. ஆக வேதம் பாராயணம் பண்றப்பா எப்படி கிரம பாராயணம் பண்ணச்ச ஒலி மாறும் அவளுக்கும். ஏன் கேட்டா முதல்ல சம்மிதா பாடம் வரிசா சொல்ற காலத்துல ஒரு ஸ்வரம் ஒரு நிமிஷம் இருக்கும். அப்புறம் பதம் பிரிச்சு அதை கிரமமாக மாத்தி மாத்தி முன்னோட அடுத்தடியை சேர்த்து அப்புறம் அதை விட்டு அடுத்த அடியோட பின்னடியோட அடுத்த அடியை சேர்த்து இப்படி சேர்த்து சேர்த்து பண்றாங்க காலத்துல. அப்போ உதாத்தானுதாத்த ஸ்வரங்கள்லாம் பிரிக்கிற காலத்துல மாறுதல் அடையும். அப்படி மாறுதல் அடைஞ்ச சிறைகள் எப்படியான ஒலி பாராயணம் பண்ணச்சே கேட்கறதோ வேத பாராயணம் பண்ணச்சே அதே மாதிரி பெருமாள் அடி வைக்கிற காலத்திலையும் அந்த கிரம பாராயணம் போல மாறுதலான ஒலிகள் மாத்தி மாத்தி கேட்கறது என்று அந்த கிரம பாராயணத்தினுடைய ஒலிய அதே கேட்கறது போல இருக்கு ரங்கநாதன் அடி வைக்கிறது என்று சாய்கிறார். பரியாயேன பிரதிபதையோ பிரதிகதபதையோ பாதுகே சுச்சதாரஹாம் பாதுகே நீ மாத்தி மாத்தி வைக்கிற அடி வைக்கினால ஏற்படக்கூடிய அந்த ஒலி இருக்கேன் அது எப்படி இருக்கு அழகாக இருக்கு. அப்பேற்ற சிஞ்சானாதா ஸ்வரதீபையோ செங்கலா மந்தரம்யான் செங்கிலி தொடர் மாறி மாத்தி மாத்தி இவனுடைய ஒலி எழும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதை கேட்டு ரங்கநாதன் ரசிக்கிறான் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆசன்னாம் திவசம புனர் நத்தமாபாதயந்தி ஸ்ரீதாலோகா மணிபிரவிதா ராணினாம் அசதோஷா பிரக்ஷயிர் ஜுஷ்டா விபுத நிவகைஹி பாதுகே ரங்கபர்த்து பாதாம்போதே துதிதி பவதி പൂർവസന്ധ്യേ വകാന്തിം ശ്ലോകം 897. ആസന്നാനാം ദിവസം അപുനർനക്തം ആപാദയന്തി സ്ഥിതാലോക മണിഭിഃ അഭിധഃ പ്രാണിനാം അസദോഷാം പ്രഹ്ലീഃ ജുഷ്ടാ വിബുധനിവഹൈഃ പാദുകേ രംഗഭർത്തുഃ പാദാംബോധേ ദിശതി ഭവതി പൂർവസന്ധ്യേവ കാന്തിം. பாதுக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிராதசந்தியா காலம் போல இருக்கு அப்படின்னா பூர்வசந்தியா பிராதசந்திய போல இருக்கு. ரொம்ப பொதுவுடைய காலத்துக்கு பிராதசந்தியா என்று சொல்லுவோம். அது போல இருக்கு அப்படின்னா பிராதசந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி பாதுகையும் இருக்குன்னு இப்ப சொல்லலாம். இப்போ பிராதசந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா சனிக்கிறார் ஆசன்னானாம் திவசம் அவுணர்நக்தம் ஆபாதயந்தி. ஆனாரு பூலோகத்தில் இருக்காளோ நெருங்கி இருக்காளோ பூலோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பிராதசந்தியை வந்தாக்க உடனே பொழுது விடிஞ்சு நல்ல வெளிச்சம் உண்டாகுது இல்லையா, இருட்டு போறது இதுதான் அவுணர்நக்தம் ஆபாதயந்தி அப்படின்னா பகல் காலத்தில் நடுவில் இருட்டு வராம பாதுகாக்கிறது பிராதசந்தியா, அதான் வெளிச்சத்தை கொடுக்கறது. ஆசன்னானாம் திவசம் திவசம்னா பகலை கொடுக்கறது, நடுவில் இருள் கலக்காம கொடுக்கறது அப்படின்னா இப்படி பிராதசந்தியா என்ன எப்படி இருக்கு அப்படின்னா சீதாலோகா பிராதசந்தியா வந்ததுன்னா நாயா நாயா என்ன அது நல்ல வெளிச்சம் உண்டாரு சூரிய வெளிச்சம் இல்லையா, அதனால நல்ல வெளிச்சத்தோட கூடி இருக்கு. மனுவிஹி அபிதா பிராணினாம் அஸ்தோஷாம் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிராணினாம் இங்க இருக்கும் உலகத்தில் இருக்க முடியாத வாழ்க்கெல்லாம் அஸ்தோஷம் பகல் இல்லை ராத்திரி இல்லாமல் பண்றது இல்லையா, முன்னாடி இருந்த முன்னிருட்ட போய்கிடுது ராத்திரி போய் தானே பகல் வருது, அதனால பிராதசந்தி என்ன பண்றது முன்ன இருந்த இருட்டெல்லாம் போக்குறது. மேலும் பிராணை பழக்குயிர் ஜுஷ்டா விபுதனி வகை பிராத காலத்துல வித்வான்கள்லாம் விபுதாலாம் வித்வான் வருத்தம் வித்வான்களெல்லாம் ஒழுங்கு சந்தியாவந்தனம் பண்ணி உழுந்து சேவிக்கிறா சந்தியாவை உபஸ்தானம் பண்றா கடைசியில இல்லையா, அதனால வித்வான்களெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி பிராத சந்தியே உபஸ்தானம் பண்றா சேவிக்கிறார். பாதுகே ரங்கபர்த்து பாதம் போதே திசதி பகுதி பூரிலங்கேவகாந்தியம். இன்னும் பிராத சந்தியா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்கேன் பாதாம் போதே காந்தியம் திசதி என்ன அம்போதன்னா தாமரை, தாமரைக்கு அழகா கொடுக்கறது இல்லையா, பொழுது விடுஞ்சுன்னா அதுக்கப்புறம் தான் சூரியமா தாமரை மலர்லாம் மலர்ந்து அழகாக பிரகாசிக்கும் அதனால தாமரைக்கு அழகா கொடுக்கறது. இப்ப ஏற்பட்ட பூர்வ சந்தியா இருக்கே அந்த பிராதசந்தியை போல பாதுகாதேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னா பிராதசந்திக்கு சொன்னதெல்லாம் பாதுகாதேவிட்டு இருக்குங்கிறார் சுவாமி தேசியன் அழகாக. எப்படி ஆசன்னானாம் திவசம் அபுனர்நத்தம் ஆபாதயந்தி ஆசன்னால்தான் கிட்டக்க வந்தவா, அதாவது பாதுகாதேவிய யார் வந்து நிரந்தோறும் சேவிச்சு என்ன உபாசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளோ சேவிச்சுட்டு போயிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் என்ன பண்றது கொடுக்குறேன் நீ அப்படின்னாக்க திவசம் ஆபாதயந்தி பகலை கொடுக்குறேன். பகலுக்குன்னா என்ன பகல், இரவு கலக்காத பகல் அபுனர்நத்தம் மீண்டும் ராத்திரி வராதபடி உள்ள பகலை கொடுக்குறேன். மோட்சத்தில் சீவகுண்டத்தில் எப்படி இருக்கும், சீவகுண்டம் ஒரே பகலாகவே இருக்கும், அங்கே இருட்டுக்கே இடம் கிடையாது. அதனால அபுனர்நத்தம் திவசம் மீண்டும் இரவு வராத பகல் அப்படின்னு சொன்னா மோட்சம் தெரிஞ்சா சீவகுண்ட லோகத்தில் அப்படி இருக்கும். அதை நீ கொடுக்குற பாதுகா தேவி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறாய். இன்னும் எப்படி இருக்கா சீதாலோகா மணிவிகின் பாதுகா தேவிகிட்ட நிறைய மணிமுக ரத்தனங்கள்லாம் அழைச்சிருக்கு அப்படின்னாலே நல்லா ஜம்மு நிறைய வெளிச்சம் நிறைய தெரியுது இல்லையா, பாதுகாதியை சுற்றி பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் ஒரே வெளிச்சம், ஏன்னா பாதையில் இருக்க முடியாத ரத்தனங்கள் அப்படி பல பல பலன் இருக்கு. சீதாலோகா மனுவிஹீன் அபிதா பிராணினாம் அஸ்தோஷாம் இன்னும் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா யார் யார் வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய பாவங்களை தான் நீ போக்குற, பாவங்களை போன்ற போக்கினாத்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அதனால அப்பப்போ சேவிக்க சேவிக்க அப்பப்போ பண்ற பாவங்கள் எல்லாம் மத்தாளுக்கு போக்கரையின் இன்னும் எப்படி இருக்கேன் ஜுட்டால் உதன் வகைன்னா தேவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து இப்ப பார்த்தாலும் தலை உணிஞ்சு விழுந்து சேவிச்சுட்டு பாதுகாதி தலையில தாங்கிட்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கான். அதனால எப்ப பார்த்தாலும் தேவர்களாலே சேவிக்கப்பட்டவர்களாக நீ இருந்து இருக்கிறாய் பாதுகாதேவி. பாதுகே ரங்க பர்த்தரும் பாதாம் போதே திசிதி பகுதி பூரசங்கே பகாந்தியம். என்ன பண்ற பாதாம் போதே காந்தின் திசிதி, பாதாம் போஜம்னா எம்பெருமானுடைய திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரைக்கு நீ காந்தியை அழகை கொடுக்கிறாய் அப்படின்னா. வெறும பெருமாள் திருவடியை சேவிக்கிறதுக்கும் பெருமாள் பாதியை சாத்தின்ற விற்பாடு சேவிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் விசேஷம் உண்டு. ஏன்னா பாதுகை எப்பேற்ற பாதுகை, இது சொர்ண பாதுகை, ரத்தனங்களா அழைக்கப்பட்ட பாதுகை. இந்த ரத்தனங்களா அழைக்கப்பட்ட உசந்த பாதுகையை எப்படியானால் திருவாரணம் பூண்டால் அழகு ஏற்படுறதோ அதே மாதிரி பாதுகையை பூண்டால் திருவடிக்கு அழகு ஏற்படுறது. அதனால பாதுகாதேவி நீ எம்பெருமானுடைய செருவடி தாமரைக்கு அழகையே கொடுக்கிறாய் நீ அப்பேற்பட்டு. அது எப்படின்னு கேட்டா எப்படியானால் பூர்வசந்தியை பிராதசந்தியானது தாமரைக்கு அழக கொடுக்கிறதோ அதே மாதிரி நீ அழக கொடுக்கிறாய் என்று பிராதசந்தியை போல பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி ரம்யா லோகா லலித கமனா ரத்னராகாதரோஷ்டி மத்தியேட்சாமா மணிவலயினி மௌத்திக உயிர்த்தகாசாம் சமா நித்யம் ஹரிதமணிகி சார்ணிணா பாதரட்சே மன்யே தாதுர் பவசி மகிழா நிர்மிதவு மாதுருகாத்வம். ஸ்லோகம் 898. ரம்யா லோகா லலிதகமனா பத்மராகாதரோஷ்டி மத்தியேட்சாமா மணிவலயினி மௌக்திக உயக்தஹாசா சமா நித்யம் ஹரிதமணிவிஹி சார்ணிணப்பாதரக்ஷே மன்யே தாதுர்பவசி மகிழா நிர்மிதௌ மாதுருகாத்வம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி எப்படி இருக்கேன்னு கேட்டா மன்யே தாது பவசி மகிழா நிர்மிதௌ மாதுருகாத்வம். அழகான பெண்ணாக இருக்க, பெண் போல இருக்க, நல்ல 20 வயசு உள்ள பெண்ணு எப்படி இருப்பாளோ நல்ல பருவத்தில் உள்ள பொண்ணும் அந் பெண் மாதிரி இருக்கேன், பெண் மாதிரி இருந்து பிரம்மாவுக்கு உத்தாச பண்றேன். பிரம்மா ஸ்ரீகளை போய் சிருஷ்டிக்கிறதுன்னு யோஜனை பண்ணலாம். யோஜனை பண்ற போது உன்னை பார்த்து சிருஷ்டிச்சான், உன்னை போல நாம் உலகத்தில் பெண்களை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு உன்னை போல பார்த்து சிருஷ்டிச்சனும். ஆக சிருஷ்டிக்கிறதுக்கு எப்போதும் நாம் ஒரு நகை பண்ணணும்னு சொன்னாக்க ஒரு நகையை காட்டி இந்த மாதிரி நகை பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கு மாதிரிதான் மாதிரியா இருக்க முடியாத ஒரு சாமான காட்சி தான் அதே மாதிரி பண்ணுன்னு நாம் இதனால சொல்ற வழக்கம் இல்லையா அந்தந்த தொழிலாளிய. அதுபோல பெருமாள் சிருஷ்டிக்கிட்ட பிரம்மா சிருஷ்டிக்கிட்ட பொம்னாட்டியை சிருஷ்டிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பெண் வேணுமோ இல்லையா, அந்த மாதிரியான பெண் ஆறு நீ அந்த உன்னை போல உன்னை பார்த்து உன் மாதிரி இருக்கணும் ஒரு பெண்ணு அப்படின்னு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணா உன் மாதிரி சிருஷ்டிச்சான் அப்படிங்கிறார் சுவாமி. இங்க அப்ப முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னுட்டா இது பாதுகாதேவிக்கும் பொருத்தமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல, அதே மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கும் பொருத்தமா இருக்க முடியாத பெண்ணு அந்த பெண் மாதிரி நீ இருக்கிறாய் உன்னை பார்த்து பிரம்மா சிருஷ்டிச்சான் என்று சொல்லுகிறார். இங்க பெண் எப்படி இருக்கா முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கா பார்ப்போம். ரம்யாலோகா அப்படின்னார் அழகான ஆலோகம்னா வெளிச்சம் தெரிஞ்சுதா, நல்ல ஒளி வீசுறது பாதுகிட்ட இல்லையா, அதனால அழகான ஒளியோட கூடியதாக இருக்கு பாதுகாதேவியானவர் எப்படி இருக்கா. இன்னும் எப்படி இருக்கா நீ வழியா லலித கமனான் தெரிஞ்சுதா, பாதுகை அழகாக ரங்கனான நடை போட்டு அழைச்சுன்னு போறது, அதனால அதிக அழகான நடை உடையதா இருக்க தெரிஞ்சுதா. இன்னும் பத்மராகாதர பத்மராகம் அதாவது கீழோடு மேலிருவதெல்லாம் எப்படி சிறப்பா இருக்குமோ அதே மாதிரி என்ன பத்மராகத்தோடு கூடியிருக்க உதவிகள் போன்ற பத்மராகத்தோடு நீ கூடியிருக்கிறாய் பாதுகாதேவி. இன்னும் எப்படி மத்திய சாமாம் இடையில குறுகி இருக்க இல்லையா, பாதுகா தேவிக்கு பாதுகையில நுனி மேல் பகுதி ஒன்னா அகன்றிருக்கும், அதே மாதிரி அருவி குதிகால் பகுதியும் கொஞ்சம் அகன்றிருக்கும், நடுவில் சிரித்து இருக்கும். அதனால மத்திய சாமாம் இடப்பகுதி சிரித்து இருக்கு. இன்னும் எப்படி இருக்க நீ மணிவலையின் வலைகளே உனக்கு எப்படி இருக்கு, வலைகள் போல மணியை உடையதா இருக்கேன், சில மணிகள் எல்லாம் வளைஞ்சிருக்கும், அதை பார்த்தாக்க வலையை சுட்டிருக்காள் சொல்ல முடியாத இருக்கு. பாதுகாஜைய பார்த்தாக்க இன்னும் எப்படி இருக்கேன், மௌத்திகாசாம் முத்துக்கள் நிறைய முத்துக்கள் வெள்ள வலையன்னு இருக்கிறதுனால பாதுகாஜையை சிரிக்கிற அளவுன்னு சொல்ல முடியாத இருக்கு. புன்சிரிப்பு முத்துக்களாக உடையினாலே புன்சிரிப்போடு கூடியவர்களாக நீ இருக்க. இப்பேற்பட்டவர் நித்தியம் அரிதமணிகி எப்பொழுதும் பச்சைக்கள் நிறைய உன் இடத்துல இழைச்சிருக்கு. அப்படி இழைச்சிருக்கிறதுனால நீ எப்படி இருக்கேன், பச்சையாக காட்சி அளிக்கிறாய். இப்படி இருந்து கொண்டும் இப்ப ஏற்பட்ட பாதுகா தேவியை போல பெண்ணை சிரிச்சித்தான் பாதுகா தேவியை பார்த்து பிரம்மாண்டான். பெண் எப்படி இருக்கா, அவளும் இப்படியே இருக்கா. எப்படி ரம்யா ஆலோகா அப்படின்னா ஆலோகம்னா பார்வைன்னு அர்த்தம். ஆக அழகிய பருவத்தில் உள்ள பெண்ணான் இன்னொருத்தர் பார்க்கறது எப்படி பார்ப்பான், அழகான பார்வையோட பார்ப்பான், அவருடைய பார்வை அழகாக இருக்கும். அதே மாதிரி ரம்யா லோகா லலிதகமனான் நடக்கச்ச உயரமாக அழகாக நடப்போட்டு நடப்பாள் அந்த பெண்ணும். அப்படி என்ன எப்படி இருக்கா, பத்ம பத்மராகா ஆதரோஷ்டா பத்மரா இருக்கிறக்கள் எப்படி சவுந்து இருக்கும், அதே மாதிரி இந்த பெண்ணனுடைய கீழ் உதடும் மேல் உதடும் நன்றாக சிறந்து இருக்கும். மத்திய சாமான் பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இடை சிரித்து இருக்கணும் சொல்வார்கள் லட்சணத்துல. அதே மாதிரி பாதுகாஜி இந்த பெண்ணை எப்படி சிரிச்சிட்டா அப்படின்னு கேட்டாக்க மத்திய சாமா இடை சிரித்தவா இருந்தா இருக்கிறா அந்த பெண்ணு. மணி வலையினி மணிகள் எடுத்து வளையங்கள் எல்லாம் வலைகள்லாம் கையில போட்டிட்டு இருக்கா அந்த பெண்ணு. நீ பௌத்திகாசாம் அது பெண்ணு பார்க்கச்சு எப்படி இருப்பார், உதட்டில் புன்சிரிப்பு தோழம் ஆக புன்சிரிப்போட இருப்பான். இந்த புன்சிரிப்புனால கொஞ்சம் உடல் தவந்து சிரிக்கிற காலத்தில் உள்ளே இருக்க முடியாத அழகான முத்துக்கள் போன்ற பற்களினுடைய ஒளி ஒளியில வீசம். அதனால முத்துக்கள் போன்ற புன்சிரிப்போட கூடியிருக்கான் இந்த அழகான பெண்மணி. தெரிஞ்சுதான் மௌத்திகாக ஆசான். இன்னும் சரிதமணி திசி அரிதமணினா பச்சை நிறம் தெரிஞ்சுதா, சாமான்னு சொல்றது சாமான் என்ன அர்த்தம், ரொம்ப பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப சேப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருப்பாவும் இருக்கக்கூடாது தெரிஞ்சுதா. அதனால சாமான்னு என்ன அர்த்தம் கட்டமானாக்க கொஞ்சம் இளமையில கொஞ்சம் சேப்பும் கொஞ்சம் லேசான கருமையும் கலந்துருக்கும். அதுபோல அவள் சாமா அப்படி அழகாக இருக்கான் அவரு இந்த பெண்ணு. அப்ப ஏற்பட்ட பெண்களையும் உன்னை உதாரணமாக கொண்டு எம்பெருமான் சிருஷ்டித்தார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஸ்தித்வா பூர்வம் குஜனபவதி பத்ரபீதஸ்ய மத்யே ரத்னோதந்தக்கரண நிகரா ரஞ்சன பாதரக்ஷே ராஜீர்ணானாம் விபதிவரஹாது தேவி வர்ணாசிரமானாம் நூனம் சீமா விபஜனதகம் பிரம்மே சூத்திரபாதம். ஸ்லோகம் 899. ஸ்தித்வா பூர்வம் குஜனபவதி பத்ரபீதஸ்ய மத்யே ரத்னோதஞ்சக்கரண நிகரா ரங்கேண பாதரச்சே ராஜீர்ணானாம் விபதிவரஹாது தேவி வர்ணாசிரமானாம் நூனம் சீமா விபஜனதகம் சூத்திரபாதம். போன ஸ்லோகத்தில் பாதுகா தேவி பிரமனுடைய சிருஷ்டியில பெண்ணை சிருஷ்டிப்பதற்கு நீ ஒரு மாதிரி பெண்ணாக இருக்கிறாய் என்று சாதித்தார். இப்பொழுது உன்னுடைய கிரணங்கள்லாம் நூல் மாறி இருக்கு, அதாவது வர்ணாசிரமங்க தர்மங்கள் ஒன்னோடு ஒன்னும் கலந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் வியவஸ்தை பண்ணி இதுக்கு மேல இதுவரை போகக்கூடாது இதுக்கு மேல இவர் போகக்கூடாதுன்னு வியவஸ்தை பண்ணுவதற்காக நூல் தட்டி எல்லை வகுத்து கொடுப்பாருங்க. அந்த மாதிரி நூல் தட்டு கட்டக்கூடிய நூலாக நீ இருக்கிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆரம்பித்தார், அது விக்னம் வந்து நின்று போயிட்டு, ஆக ராமன் காட்டுக்கு ஒதுட்டார், நாட்டை ஆளுவதற்கு ராமன் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர் வந்த உடனே அதுக்கப்புறம் தசரதர் இருக்கார, அவர் நாட்டை ஒழுங்கு ஆளலாம் அல்லவா, அவரும் ராமனுடைய பிரிவார் சாமியினாலே அவரும் இறந்தார். ஆக நாட்டில் ராஜா தசரதனும் ராஜா இல்லை. அதற்கு பிறகு பரதன் வந்தான், வந்த பரதன் ராஜா சொன்னபடி நாட்டை ஏற்று ஆள வேண்டும், அவனும் நான் நாட்டை ஆள மாட்டேன்னு சொல்லி ராமனை கூட்டினு வரேன் காட்டுக்கு போயிட்டான். இப்படி இருந்த காலத்தில் அயோத்தியில ராஜன் அரசன் இல்லாத நாடாக போயிட்ட அப்படின்னால அப்பொழுது வர்ணாசிரம தர்மங்கள் தான் சங்கீர்ணங்களாக போச்சு. ஆக இந்தந்த வர்ணத்தா என்ன செய்யணுங்கிற ஒரு வரையறை இருந்தது முன்னாடி, அந்த வரையறையெல்லாம் போய் அவரவர்கள் இஷ்டப்படி எதவானாலும் செய்யலாங்கிற முறையை வந்து கொடுத்தோம். ஆசிரமத்திலையும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் வாழ்க்கெல்லாம் ஒரு வரையறை உண்டு என்னென்ன காரியங்களை பண்ணணும்ன்ற அந்த வரையறை இல்லாமல் போச்சு. யார் வேணாலும் எதவானாலும் பண்ணணும்னு ஆயிடுச்சு. இப்படி வர்ணாசிரம தர்மங்களுக்கு சங்கரமம் வந்துடுச்சோம். அப்படி சங்கரம் வர காலத்தில் அதெல்லாம் புகழ்க்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, ராஜாவை சேர்ந்தது. அப்படி சங்கரம் வந்த காலத்தில் ராமன் என்ன பண்ணார், தன்னுடைய பாதகியை அனுப்பினார். ஆக பத்ரன் ஏழப்பண்ணை கொண்டு வந்து பாதகியை சிம்மாசனத்திலேயே அமர்த்தினான். ஆக பாதுகா தேவி சிம்மாசனத்தில் அமர்ந்த பிற்பாடு அவள் என்ன பண்ணா, பன்னாட்டு உதர்மங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வரையறை வகுத்து இது இதுக்கு மேல தாண்டப்படாது அப்படின்னா, ஒவ்வொன்றும் இடம் தாண்டப்படாதுன்னு சொல்றதுக்கு என்ன வழக்கம் கேட்டோம்னாக்க, நூல் தட்டுவான், நூல்ல ஒரு நிறமான நிறம் உள்ள ஜலத்தை தளிச்சுட்டு அது ரெண்டு பக்கம் எழுத்து போச்சுன்னு நடுவில் பிடிச்சி இப்படி தட்டினா அது கோடு விடும். அது மாதிரி கோடு போட்டு இதுவரையில நீ இருக்கணும், இதுக்கு மேலே இந்த காரியங்களை நீ பண்ணலாம், இதுக்கு மேலே இது பண்ணலாம், வரையறுத்து கொடுக்கணும். அதே மாதிரி வரையறுத்து கொடுக்கக்கூடிய காரியத்தை பாதுகாதேவியானவள் செய்தாலாம் தெரிஞ்சுதா. அதே மாதிரி இதை மூணு பேர் சேர்ந்து பண்ற இந்த நூல் தட்டுறதுங்கிறது மூணு பேர்கிட்ட உண்டு. அரசன் நாட்டை உன்னோடு ஒன்று சங்கரமாகாமல் காக்க வேண்டும். அதே மாதிரி மகரிஷிகள் என்ன பண்ணுவான், அந்தந்த தர்மம் என்னன்னா இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதவ தர்மசூத்திரம் ஆபஸ்தம் தர்மசூத்திரம்னு சொல்றாள் இல்லையா, இந்த மாதிரி சூத்திரங்களை ஏற்றி சூத்திரங்களாலே என்ன பண்ணுவான், வரையறுத்து கொடுத்து என்னன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி சிற்பி என்ன பண்ணுவான், ஒரு மரத்தை எடுத்துட்டு ஒரு பதுமையை செதுக்குதாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், நூலால தட்டிக்கிண்டு இதுக்கு இதுவரையிலும் ஒரு அடையாளம் பண்ணிட்டு இதுக்கு கீழே கால் பகுதி, இதுக்கு கீழே கழுத்து, கழுத்து மேலே கழுத்து பகுதி, இது ரெண்டுக்கும் இடைப்பகுதி, இப்படி மாறுவதற்கெல்லாம் பகுதியை பிரித்து கொண்டு அளந்து அதன்படி வேலை செய்வான். அதனால நூல் தட்டி உன்னோட ஒன்று பிரித்து பண்றதுங்கிற ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு இல்லையா. அந்த காரியத்தை செய்யறதுக்கு நீ செய்தாய் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா சித்வா பூர்வம் குஜன பகுதி பத்ரபீடஸ்ய மத்தியே பாதுகா தேவி, நீ முன்ன என்ன பண்ண அப்படின்னு பத்ரபீடஸ்ய மத்தியே, பத்ரபீடம் சிம்மாசனம், சிம்மாசனத்தின் நடுவில் நீ வந்து அமர்ந்தாய். நீ வந்து அமர்ந்தபோது நீ எப்படி இருக்கிறாய், உன் இடத்துல இருக்க முடியாத ரத்தனங்கள் எல்லாம் நிறைய ஒளிய வெளியில் எழுப்புறது, நிறைய கிரணங்கள் எங்க பார்த்தாலும் பிரகாசிக்கிறது, நெடுக ஒளிவெளில மனது போறது, அதை பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்கேன், நூல் மாறி இருக்கு அப்படின்னு சாதித்தார். நூல் என்ன பண்ணும், இந்த பாகத்தையும் அந்த பாகத்தையும் பிரிச்சு காட்டும், நூல் தட்டினா ரெண்டு பாகத்தையும் பிரிச்சு காட்டும் கோடு போட்டு, அத மாதிரி நீ உன்னுடைய கிரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னாள். எப்போ யாக்கி என்னாம் கிருபதி விரகாது தேவி வர்ணாசிரமானாம், அயோத்தியா நாட்டில் கிருபதி விரகாது ராஜன் ஆட்சிக்கு யாரும் இல்லாததுனால அந்த சமயத்தில் வர்ணாசிரமங்கள்லாம் சங்கீர்ணமாக சங்கரமாக கலந்து போய் யாராருக்கு என்னென்ன தர்மங்கிறது இல்லாமல் முறை மீறி எல்லாரும் நடக்க ஆரம்பித்த காலத்தில் நீ என்ன பண்ண, நூனா சீமா நூனம் சீமா யுவஜனசகம் நிர்மமே சூத்திரபாசம், அவர்களுக்கு நடுவில் இன்னர்கள் சத்திரியர்கள் இதைத்தான் செய்யணும், அந்தனர்கள் இதைத்தான் செய்யணும், தெரிஞ்சா வைசியர்கள் இந்த காரியத்தை செய்யணும் என்று அவர்களுக்கெல்லாம் வகுத்து கொடுத்து வேலைகளை காரியங்களை எல்லாம் தர்மங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து இன்னார்னா இன்னார் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் என்று நீ நூல் தட்டி அவளை பிரித்து கொடுப்பது போல அந்த காரியங்களை உன்னுடைய கிரணங்களாலே நீ பண்ணினாய். ஆக நீ வர்ணாதிச தர்மத்தை நிறைவேற்ற வேண்டியது அரசனுடைய கடமையான அப்படின்னாலே நீ அவர்களை எல்லாம் பிரித்து கொடுத்து பிரித்து காட்டுவதற்காக நூல் தட்டுவது என்கிற வழக்கமானபடினாலே நீ உன்னுடைய கிரணங்களாகிற நூலை தட்டி அவரவர்கள் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று பண்ணி நாட்டை நீ அழகாக ஆண்டாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மாதர் மஞ்சுஸ்வனபரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம் நிஷித்தாயாம் தொயி திறனையோ பாதுகே ரங்கபர்த்து துய்யாயத்தம் கிமபி குசலம் ஜானதீனாம் பிரஜானாம் பர்யாப்தம் தது நகலு நபவதி ஆத்மநிட்சேப கிருத்யம். ஸ்லோகம் 900. மாதர் மஞ்சுஸ்வனபரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம் நிஷித்தாயாம் துயி சரணயோ பாதுகே ரங்கபர்த்து துய்யாயத்தம் கிமபி குசலம் ஜானதீனாம் பிரஜானாம் பர்யாப்தம் தது நகலு நபவத்யாத்ம நிஷேப கிருத்யம். மாதஹா பாதுகே ரங்கபர்த்து பாதகே, ரங்கராஜாவினுடைய பாதுகா தேவியே, நீ பேர்பட்டவ மாதஹா தாய், குழந்தை எப்படியானால் குழந்தைய பிள்ளையை காப்பாற்றணும்னு அம்மா எப்படி பெற்ற குழந்தையை காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி என்னையெல்லாம் காப்பாத்துற அம்மா நீ செஞ்சுதான். நீ என்ன பண்ற பிரவர்த்தி பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றுற மோஷன் கிடைக்கும்படியா பண்ற. இந்த லோகத்தில் ஐகமான உலகங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நாங்கள் பெரும்படியாகவும் நீ பண்ற, அதனால பாதுகா தேவி உன்னை விழுந்து சேமிச்சிட்டோம் தெரிஞ்சுதா. நீ இருக்கச்சே எங்களுக்கு எதுவான குறை இல்லை, நீ பண்றதே போதும். அப்போ பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னா இவாளுக்காக பெருமாளுக்கு பிரவர்த்தி பண்றான். எங்க பிரவர்த்தி பண்றான் அப்படின்னுட்டா மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம் நிச்சித்தாயாம் துயிதரணையோ பாதுகே ரங்கபர்த்து. பெருமாள் இடத்துல பாதுகையை சமர்ப்பிக்கிறான். பாதுகையை சமர்ப்பிக்கிற காலத்துல அதுல எடுத்து வைக்கிற காலத்துலதான் ஒரு ஆட்டம் உண்டாகும் போது இல்லையா உண்டானா உள்ளுள்ள இருக்கிற மணியெல்லாம் சந்திக்கிறது. ஆக பாதியை சமர்ப்பிக்கும் பொழுது இதனுடைய சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க பெருமாளத்துல நீ பிரபத்தி பண்ணி எங்களை காப்பாத்துறதுக்காக வரத அர்ப்பணம் பண்ணுகிறாயோ பண்ணுகிறாள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. எப்படி மஞ்சுஸ்வன பரிணத மஞ்சுஸ்வன அழகான ஒலி எழும்புறது பெருமாளிட்ட பாதியை சமர்ப்பிக்கிற காலத்துல அதை பார்த்தா என்ன பண்றதுனாக்க பெருமாளிடத்துல பிரார்த்தனை பிராட்சி பாதுகா தேவியானவள் நமக்காக பிரார்த்தனை பண்றாள் வேண்டுகிறாள் பெருமாள் இடத்துல அப்படின்னு தெரியறது. எப்படி பண்றா அப்படின்னு கேட்டவனாக்கே பெருமாளிடத்துல இதெல்லாம் அந்த ஒலியினால இதெல்லாம் பெருமாளிடத்துல அவர் விஞ்ஞானம் பண்றா. என்ன விஞ்ஞானம் பண்றா அப்படின்னு கேட்டவனாக்கே நான் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் நிறைய புண்ணிய பாவங்கள்லாம் நிறைய பண்ணிவிட்டேன், அதெல்லாம் கழிக்கிறதுக்கு என்னால் முடியாது. பெருமாளை ஒன்று அறியணும்னா பக்திங்கிற உபாயத்தை சொல்லியிருக்கு, அந்த உபாயத்தையும் என்னால் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டவனா மாம்மதி எஞ்சனிகளம் சேதனாக சேதனாத்மகம் சுகங்கரியோபகரணம் பரதர்ஷி புருஸ்வயம். நான் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் எல்லாம் என்ன என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டவனா உன்னுடைய திருவிழ சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பித்தா நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்கே அவளுக்கு இருக்கும் ஏன எல்லா பாவங்களையும் போச்சு அவளுக்கு மோட்சாந்த ஐகரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சரிச்சா அதுதான் மஞ்சுஸ்வரம், அந்த பாவியிலிருந்து எழுமையான ஒலி அதைத்தான் பண்றது. எப்படி சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னு கேட்டவனாக்கே நாம் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் புண்ணியபாவங்கள் பண்ணியிருக்கோம், அந்த புண்ணியபாவத்தை பார்க்கறதுக்காக சிட்டிகிற காலத்தை என்ன பண்ற பெருமாள் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு பாவம் மூட்டை இருக்கிறதா வச்சுப்போம். அந்த பாவத்து அந்த பாவம் மூட்டையில நிறைய பாவமும் இருக்கு புண்ணியங்களும் இருக்கு. பெருமாள் நமக்கு மகாபிரளயத்துக்கு அப்புறம் சிட்டிக்கிற காலத்துல ஒரு பாவம் மூட்டையை எடுத்து நம்ம சிட்டிக்கிறோம். அந்த பாவம் மூட்டையில பிரிச்சா பல மூட்டைகள் இருக்கு, அதுல புண்ணியம் இருக்கு பாவம் இருக்கு எல்லாம் இருக்கு. பார்த்தோன்னே பெருமாள் என்ன பண்றார் கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கான்னு பாக்கிறார் பெருமாள். ஏன்னு கேட்டாக்க பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சர்வேஷாமேவலோகானாம் பிதா மாதா ச மாதவா நமக்கு எல்லாருக்கும் அவர் தாய் தந்தையா இருக்கிறாங்க. தாய் தந்தையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவா, குழந்தைகளுக்கு நல்லதையே பண்ணுவாங்க. அதனால இதுக்கு உருப்பிடாம கண்ட ஜென்மத்தை புழு பூச்சியாகவோ இந்து விலங்கு ஆடு மாடாகவோ இப்படி எல்லாம் ஜென்மத்தை குடிச்சுட்டா இந்த சேதனம் கடத்தேறாம போடுவோம். நம்ம குழந்தை நம்ம குழந்தையெல்லாம் எல்லா பாவங்கள்லாம் போய்க்கிட்டு நம்ம ஆத்துக்கு வரணும். வீடு என்ன செய்ய வேண்டும் தான் வீடு, அதுதான் சொந்த வீடு, இதெல்லாம் குடியிருக்கிற வீடு நமக்கு. அதனால இங்கேருந்து குழந்தைகள்லாம் ஆத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு பெருமாள். அதுக்காக நம்ம சிட்டிக்கிற காலத்துல கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தா புண்ணியத்தை வச்சுட்டு அவனுக்கு மனுஷ ஜென்மாவை கொடுக்குறான். மனுஷ ஜென்மாவை கொடுத்து அவனுக்கு விஷயங்கள்லாம் சொல்றதுக்கான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதாரம் பண்ணும்படியாக பண்ணி அவனுக்கு சுரூப ஞானம் இருக்கும்படியாக பண்ணி பக்தியோ பிரபத்தியோ ஏதாவது உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி அதை பண்ணி அப்புறம் அவன் மோட்சத்துக்கு வரட்டும், நம்ம கிட்ட வரட்டும், வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறாரு. அதனால அத மாதிரி பண்ணி பாவங்களை போய்கிட்டு வரணும் இல்லையோ, அந்த பாவம் போகிறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா அது பெருமாளத்துல பிரபத்தி பண்ணி அந்த பாவத்தை நான் போக்கிக்கணும். ஏன் கேட்டா எல்லாரும் பாவம் எது பண்றக்குமோ நான் பண்ணினதெல்லாம் அனுபவிச்சாதான் தீருமே ஒழிய அனுபவிக்காமல் எதுவும் தீராது. ஆத்மகிருதானாம் தோஷானாம் பலம் அனுபவிதவியம் ஸ்வயம் ஆத்மனை இவங்கிறார். தானே அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் ஒவ்வொன்றையும். நமக்கு புண்ணியம் இருந்தா சுகத்தை அனுபவிக்கணும், பாவம் இருந்தா துக்கத்தை அனுபவிக்கணும். இப்படி அனுபவிச்சு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு மூட்டையை கழிக்கணும். அப்படி கழிக்கிற காலத்துல ஒரு மூட்டையை கழிக்கிற காலத்துல எடுத்த ஜென்மத்திலேயே நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா மறுபடியும் பெரிய பாவ மூட்டையும் புண்ணியமோ பாவ மூட்டையோ சேரும்படியாக பண்ணி வருவோம். அளவந்தா சாதிக்கிற ஒரு நிமிஷத்துல என்ன கோடிக்கணக்கான ஜென்மம் இதுல நரகத்தில் விழக்கூடியதான பாவத்தெல்லாம் நாம் பண்ணி விடுறோமே அப்படிங்கிறார் சுவாமி. அதனால மறுபடியும் இதை மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மறுபடியும் புதுசா இன்னொரு பாவ மூட்டை சேர்ந்ததுனாக்க என்னைக்கு நான் மோட்சத்துக்கு போறது, போறதுக்கு வழியே இல்லை. அதுக்காக பெருமாள் என்ன சாதிச்சு அப்படின்னு கேட்டோம்னா மத்தியா பரமையாவாதி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியா மம கைங்கரில் லட்சுமிகி அப்படின்னு சாதித்தார். அதாவது பக்தி பண்ணுப்ப அல்லது பிரபத்தியாவது பண்ணு, இது ரெண்டையும் பண்ணினானா இல்ல அவாமத்தையும் தொலைச்சிட்டு நீ மோட்சத்துக்கு வரலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சு தொலைக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு நமக்கு சுகமான உபாயத்தை சொல்லி அந்த உபாயத்தை தான் நமக்கு பண்றதுக்கோ உபாயத்தினுடைய சுரூபத்தை தெரிவிக்கிறதுக்கோ அழுவார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதரிக்க முடியாத பண்ணி வேதம் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அவதரிக்க முடியாத பண்ணி அதன் மூலமாக நமக்கு புத்தி வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல காரியத்தை பண்ணி மோட்சத்துக்கு போக முடியாத வழியை நமக்கு காட்டி கொடுத்தார் பெருமாள். தெரிஞ்சா அது நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறமானாக்க அதுக்கு பிரதிநிதியா ஆச்சாரியாலே பண்றான். அப்படி ஆச்சாரியால் பண்ற காலத்துல ஆச்சாரியா தானே பண்ணுவான் அல்லது தான் சொல்லி இந்த மாதிரி பெருமாளை பிரார்த்தியும் சொல்லி அதை மாதிரி பண்ண சொல்லுவான் அல்லது அவரவர்கள் தாங்களையும் பண்ணலாம். தாங்களே பண்ணுவதுங்கிறது முடியாத காரியம், தானே பண்றதுங்கிறதுக்கு சுனிஷ்டா பிரபுத்தின்னு சொல்லுவான். அதாவது நாமே நம்முடைய ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் நாமே பெருமாளத்துல பிரபத்தி பண்ணணும், அது முடியாத காரியம். சுனிஷ்டா பிரபத்தி பண்றது சக்தி இருக்க முடியாத தேசிகாரிகள்லாம் கூட என்ன பண்ணா அப்படின்ட்டா ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் பிரபத்தி பண்ணான். அதனால ஆச்சாரியனே பிரார்த்திச்சு அவன் மூலமாக பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஜனங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் ஏற காலத்துல பாதுகாதேவியை விழுந்து விழுந்து சேவிச்சு பாதுகாதேவியை நம்ம காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையோடு இருக்கான். அதனால பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய பாவங்களெல்லாம் போதி காப்பாற்றுறதுக்காக அவன் என்ன பண்றான், மஞ்சு ஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் தன்னுடைய ஒலிகளாலே பெருமாளத்தில் பிரார்த்தனை பண்றான். அதாவது என்னையும் என்னை சேர்ந்தவர்களுடையமான பாவ மூட்டைகள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் போக்க வேண்டியது வெங்கநாதா உன்னுடைய கடமை. அதனால ஏற்படக்கூடிய எனக்கு என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கு, என்னுடைய ஆத்மரட்சா பரம் அதையும் உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஏன் கேட்டா நாமே நம்ம காப்பாற்றிக்க முடியாது. இப்ப லோகத்தில் என்ன பண்றோம், நாம் நிறைய பொருளை சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு நாமே என்னை காப்பாத்திக்கிறதாக நாம் நினைச்சுட்டு இருக்கோம். நிஜமாக நாம் எதை காப்பாத்துறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பசிச்சா நிறையா வாங்கி சாப்பிடுறோம், உடம்புக்கு வந்தா டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இது விட்டு உடம்பு சரிப்படுத்திக்கிறோம். இப்படி எல்லாம் நாம் பண்றோம் பணத்தை சம்பாதிச்சு கொண்டு. இதனால எதை காப்பாத்துறோம், நம்ம நம்முடைய சரீரத்தை தான் காப்பாற்றணும், இப்படிய ஆத்மாவை காப்பாத்துறேன். ஆத்மாவை காப்பாத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அகந்தா சர்வபாவி.